ശ്രീമണ്ണൂതനലങ്കനഹരതിരാടദ്ധാത്മവിദ്യാലയം ശ്രീമണ്ണൂതനലക്ഷ്മണഹരതിരാർത്ഥം പ്രാപ്ത തുല്യാശ്രമം ശ്രീഭാസേന്ദ്രകടാക്ഷസന്തതസുധാലക്ഷ്യാത്മയോഗാംക്ഷിതം ശ്രീമണ്ണൂതനവാഗീഷയമിനം ഭക്ത്യാശ്രയാമോ ഗുരും നവ്യവാഗീഷയോഗീന്ദ്രഹയാസ്യപരസേവിനം ബ്രഹ്മതന്ത്രസ്വതന്ത്രാഹര്യം ഭജാമ സ്വാത്മസമ്പരം യസ്യ വാഗ്വൃദ്ധി പര്യന്ത ഇതി രാജസരസ്വതി തസ്മൈ വേദാന്തഗുരവേ ഭൂയോ ഭൂയോ നമോ നമഃം വിശുദ്ധ വിജ്ഞാനഗണസ്വരൂപം വിജ്ഞാനവിശ്രാരണബദ്ധദീക്ഷം ദയാനിധിം ദേഹഭൃതാം ശരണ്യം ദേവം ഹയഗ്രീവമഹം പ്രപദ്യേ സഭായൈ നമഃ. വേദമനൈത്തുക്കും വിത്താകും അപ്പടின்ற തലപ്പില് நாம் இன்று ஏழாவது பாசுரத்தினுடைய அர்த்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஏழாவது பாசுரம் கீச்சுகி சென்றெங்கும் ஆனை சாத்தன் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாசுரம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பல விஷயங்கள் இந்த பாசுரத்திலையும் காட்டப்படுகிறது. வேதத்தில் சரீரத்தை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருக்கா. நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான், என்னென்ன காரியங்கள் பண்ணணும், எந்தெந்த காரியங்களை செய்யக்கூடாது அப்படின்னு. சத்தியம் வத, தர்மம் சர, மாத்ரு தேவோபவ, பித்ரு தேவோபவ, ஆச்சாரிய தேவோபவ, யான்யனவத்யானி கர்மாணி, இந்த மாதிரி அங்கங்க வாக்கியங்கள்லாம் இருக்கு. சரீரம் மே விசர்ஷனம், இப்படிப்பட்ட வாக்கியங்கள் எல்லாமும் இருக்கு. இதுல தர்மத்தை அனுஷ்டிப்பதற்கு சரீரம் மிகவும் முக்கியம். சரீரமே நமக்கு மித்திரனாகவும் இருக்கும், சரீரமே நமக்கு சத்ருவாகவும் இருக்கும். இரண்டாகவும் சரீரமே சொல்லப்பட்டிருக்கிறது. சென்ற பாசுரத்தில் கூட கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சின்ற இடத்துல சரீரத்தை, அதாவது எப்படி நாம் நம்முடைய வெளி இந்திரியங்கள், உள் இந்திரியங்கள், மனசு, இவைகளை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்றத கட்டோபனிஷத் வேதவாக்கியத்தின் மூலமாக நாம் பார்த்தோம். இங்கேயும் சரீரம் நமக்கு எப்படி மித்ரன், சரீரம் நமக்கு எப்படி சத்ரு அப்படின்ற விஷயத்தையும் இந்த இடத்துல இந்த பாசுரத்தின் மூலமாக நாச்சியார் ரொம்ப அழகாகவே எடுத்து காட்டுறார். இதம் சரீரம் கௌந்தேய க்ஷேத்ரமித்யபிதீயதே ஏதத் யோவேத்தி தம் பிராஹு க்ஷேத்ரஜ்ஞ இதி தத்விதா அப்படின்னு பகவத்கீதா ஸ்லோகம். சரீரத்தை தர்மக்ஷேத்திரம், அதர்மக்ஷேத்திரம், குருக்ஷேத்திரம் அப்படின்னு மூன்றாக பிரித்தார். குரு அப்படின்னா இதை செய், இதை பண்ணு, அதை பண்ணு அப்படின்னு சொல்லக்கூடியது. சரீரம் ஹிம்ச பண்றது, யாராலையும் வெறுமனே உட்கார்றது ரொம்ப கஷ்டம். ஆனா வெறுமனே உட்கார்றதும் ஒரு காரியம்தான். நல்ல விஷயத்துல சரீரத்தை நாம ஈடுபடுத்தணும். நல்ல விஷயம் அப்படின்றது தெரிஞ்சிருந்தும் கூட அதை பண்ண விடாமல் சோம்பல், தூக்கம், இது மாதிரியானது நமக்கு நல்லாவே ஏற்படுறது. ஆழ்வார் சொல்றது இல்லையா, நல்லதோ கெட்டதோ எனக்கு எதுவுமே தெரியாது, எல்லாமே நீயே பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்றார். அப்படி இந்த பாசுரத்தில் பார்த்தீங்கன்னா சரீரம் எப்படியெல்லாம் நமக்கு தொந்தரவு கொடுக்கும் அப்படின்றது இங்க சொல்லப்படுகிறது. பேய் பெண்ணே, அதே மாதிரி நாயக பெண் பிள்ளாய், அதே மாதிரி தேசமுடையாய் அப்படின்றதுனால சொல்லப்படுறது. மற்றவர்களிடத்துல பேசும்பொழுது பிரியமா பேசணும். பிரியமா பேசாமல் விட்டுட்டால் நமக்கு அனர்த்தம் தான் ஏற்படும். வாக் பாருஷ்யாத்து சர்வலோக அப்பிரியத்துவம், வாக் மாதுர்யாத்து சர்வலோக பிரியத்துவம், கோவா லோகே கர்தபஸ்ய அபஹாரஹா, கோவா லோகே கோகிலசிய உபஹாரஹா. யாரோடையும் நாம வந்து இனிமையா பேசினால் நமக்கு சந்தோஷம் மட்டுமே கிடைக்கும், தவறான வார்த்தைகளை உபயோகப்படுத்தினால் நமக்கு ஏற்ற தண்டனைகள் கிடைத்துக் கொண்டே இருக்கும், யாருமே நம்மளை மதிக்க மாட்டார். கழுத லோகத்துல என்ன தப்பு பண்ணிட்டு, அதனுடைய குரலை யாரும் பெருமையா பேசறதில்லை. ஆனால் கோகிலம் என்ன உபகாரம் பண்ணித்து குயில், ஆனால் எல்லோரும் அதை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அப்படி நாம் நம்முடைய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்க பிரகாரம் நம்முடைய சரீரத்தை ஈடுபட செய்வதே இந்த பாசுரத்தில் சொல்லக்கூடியதான முக்கியமான அர்த்தம். இந்த மாதிரியான உபனிஷத் அர்த்தங்களை தெரிந்து கொள்வதற்கு ஆச்சாரியனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்கணும். அதனாலதான் ஆச்சாரிய பிராப்தி ஹேதவா அப்படின்னு இரண்டாவது பாசுரத்தில் சொல்லும் பொழுதே கூட உய்யும் ஆறு அப்படின்னு நம்ம பார்த்தோமோ இல்லையோ, அதுல கூட ஈஸ்வரச சௌஹார்தம் எதிர்ச்சா சுகிருத்தம் ததா விஷ்ணோ கட்டாட்சம் அத்வேஷம் ஆபிமுக்கியஞ்ச சாத்விகைஹி சம்பாஷணம் ஷடேதானி ஆச்சாரிய பிராப்தி ஹேதவா அப்படின்னு ஆச்சாரியனை பற்றி பெருமையாக சொல்லும் பொழுது இந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆச்சாரியனுடைய அபிப்பிராயத்தை கொண்டு ஆச்சாரியனுடைய உபதேசத்தை கேட்டு நாம நடக்கணும். ஆச்சாரியர்களுக்கு இருப்பது என்பது ஞானக்கண், நமக்கு ஊனக்கண். அது சாமானிய விஷயத்தையே கிரகிக்கும் நம்முடைய கண்கள். எந்த விஷயமும் முதல்ல ஞானத்துக்கு விசேஷமாகி அதுக்கு பிறகுதான் புத்தியால கிரகிக்கப்படும். இப்ப கேட்டு கேட்டு சிறந்ததொரு ஞானத்தை நாம சம்பாதிக்கணும். யாரிடத்திலிருந்து கேட்டு? ஆச்சாரியர்களிடத்திலிருந்து. ஆச்சாரியர்களும் அப்படிதான், அவர்களும் கேட்டு கேட்டுதான் சம்பாதிக்கிறார்கள். முன்னாடி புல்லின் சிலம்பினகான் அப்படின்ற பாசுரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா பட்சிகளையும் பொதுவாக சொன்னால் அப்படின்னு எடுக்கப்படுறது. இங்க ஒரு பட்சியினுடைய விசேஷத்தை சொல்றான். எது? ஆனைச்சாத்தன். இப்ப ஆனைச்சாத்தன்றதுக்கு சுவாபதேசார்த்தத்தில் பெரியவா சொல்லியிருக்கிறப்போ கண்ணழகு மிக்க பட்சி அப்படின்னு காட்டுறான். இப்போ ஆச்சாரியர்களையே கூட பட்சியாக விவரித்து காட்டுறது உபனிஷத்து. எங்க பாஷ்யகாரர் ஒரு பிரம்மசூத்திரத்தினுடைய வியாக்கியான வேளையில இந்த மாதிரியான அபிப்பிராயத்தை வெளிப்படுத்துகிறார். ஸ்ரீபாஷ்யத்தில் அபசூத்ராதிகரணம் அப்படின்னு ஒரு அதிகரணம். ஏன்னா நமக்கு வந்து இந்த தலைப்பே வந்து வேதமனைத்துக்கும் வித்தாகும்னு சொல்லும் பொழுது வேற உபனிஷத் கருத்துக்கள் எங்கெங்க இருக்கின்றது, அதே மாதிரி அதற்கேற்றா போல நாச்சியார் பிரம்மசூத்திரங்களை எங்கெங்கெல்லாம் மேற்கோள் காட்டியிருக்கிறாள் அப்படின்றதுதான் நம்ம இந்த தலைப்பு எடுத்துட்டதுக்கான பிரயோஜனமே அதுதான். அப்போ அபசூத்ராதிகரணம் அப்படின்னு ஒரு அதிகரணம் முதல் அத்தியாயம் மூன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடிய ஏழாவது அதிகரணம். அதில் பார்த்தீங்கன்னா முதல் சூத்திரம் சுகசிய ததனாதர சிரவணாத்து ததாதிரவணாத் சூச்சியத்தேஹி அப்படின்னு ஒரு பிரம்மசூத்திரம். இது ரொம்ப உயர்ந்த ஒரு விஷயத்தை எடுத்து காட்டக்கூடிய சூத்திரம். சம்பர்க வித்யா அப்படின்னு ஒரு வித்யை பிரம்மசூத்திர உபனிஷத்தில். இது இதில் உபாசிக்கப்பட வேண்டிய மூர்த்தியை பற்றி ரொம்ப அழகாகவே சொல்லப்பட்டிருக்கு. முன்னாடி காலத்தில் ஜானஸ்ருதி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வாரி வழங்கக்கூடிய வள்ளல். அவர் ஒரு நாள் படுத்திருந்தார். அப்போ ரெண்டு ஞானிகள் அம்ச பட்சிகள் போல இருந்து கொண்டு மேலே செல்கிறார்கள். போபோ பல்லாட்ச பல்லாட்ச அப்படின்லாம் வார்த்தைகள், உபனிஷத் வார்த்தைகளை பாஷ்யக்காரர் அந்த அதிகரணத்திலே அருளி செய்திருக்கிறார். அப்படி தானம் பண்ணினால் குபேர பதவி கிடைக்கும், ஆனால் மறுபடியும் பூலோகத்திலே வந்து பிறக்க வேண்டும். உத்தம கதியை அடைய வேண்டும் என்றால் ஆச்சாரியனிடத்திலே நல்ல உபதேசங்களை கேட்டு அதற்கேற்றா போல எம்பெருமான் திருவடியை பற்றி கொள்ளக்கூடிய அளவிலே உபதேசத்தை பெற வேண்டும் இப்படின்னு அந்த ரெண்டு இப்படின்னு இந்த அந்த ஹம்ச பட்சிகள்லாம் பேசிக்கிறது. இப்போ அந்த அம்ச பட்சிகள் பேசிக்கொள்ளக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையும் கேட்கிறார். உடனே என்ன பண்றார் இந்த ஜானஸ்ருதி, உபதேசத்தை பெறுவதற்காக ரைக்குவர் இடத்துல கேட்கிறது. அந்த ரைக்குவருடைய பெயரையும் அந்த பட்சி தான் சொல்றது. ரைக்குவரை காட்டிலும் மேம்பட்டவரோ அப்படின்னு சொல்றது. அப்ப அந்த ரைக்குவர் யாரு அப்படின்னு கேட்டால் இந்த ஜானஸ்ருதி போய் தேடி ரைக்குவரை பார்த்து எல்லா இடத்திலையும் பார்க்கிறார். பார்த்தா ஒரு ஒரு சேரியிலே ஒரு கட்ட வண்டிக்கு அடியிலே கௌபீன வஸ்திரதாரியாக உடம்பு முழுக்க புழு நெளிய ஒருவர் படுத்துக் கொண்டிருக்கிறார். உடம்பெல்லாம் துர்க்கந்தம், புழுவை எல்லாத்தையும் உடம்புல போட்டு படுத்துட்டு இருக்கார். இவர் தான் ரைக்வரர் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவரிடத்திலேயா நான் உபதேசத்தை கேட்க வேண்டும், வேதாந்த உபதேசங்களை பட்சிகள் இவரையா சொல்லித்து. ஜானஸ்ருதி சொல்றார், நான் உனக்கு ஒரு குறையும் சொல்ல மாட்டேன், உன்னுடைய இந்த நிலை உனக்கு உயர்ந்ததாக இருக்கலாம், நான் எப்படி உனக்கு என்ன விஷயத்தை எடுத்து சொல்றதுன்னு தெரியல. இப்போ ஜானஸ்ரீ சொல்றார், தலை தட்டில் நிறைய பட்டு பீதாம்பரங்கள் எல்லாவற்றையும் வைத்துவிட்டு இதை நீ சுவீகரிக்க வேண்டும்னு சொல்றார். ரைக்குவர் இதெல்லாம் புழுவுக்கு சமானம்னு சொல்லிட்டார். சரி, நான் எப்படி உன்னிடத்துல வேதாந்த உபதேசத்தை பெற்றுக்கொள்வது அப்படின்போது, என்னுடைய நிலைக்கு நீ மாறி வா, அதுக்கப்புறம் நான் உனக்கு உபதேசங்களை பண்கிறேன்னு சொல்லும்போது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ரைக்குவருக்கு இது தட்சிணையாக அவளுக்கு அவர் கேட்டவற்றை எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு உபதேசத்தை பெற்றான். இது பெரிய கதை, இது பூர்ணமா போறது நீங்க அந்த உபனிஷத் கதைகள் அப்படின்ற புஸ்தகத்தில், வேத கதைகள்னு நம்ம பெரியவாள் எழுதியிருக்கா, அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்படி ஆச்சாரியன் மூலமாக உபதேசம் பெற வேண்டும், சரீரத்தை நல்ல வழியிலே செலுத்த வேண்டும் என்பது மிகச் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் கலந்து பேசின பேச்சரவும் கேட்டலையோ, இரண்டு ஹம்ச பட்சிகள் கலந்து பேசின பேச்சரவும் கேட்டலையோன்னு ஜானஸ்ருதிக்கு காண்பித்து கொடுக்கிறாள் ஆண்டாள். இந்த இடத்துல உபனிஷத் கதை அப்படியே தெரிவிக்கிறார். அதுவும் இங்க சொல்லும்போது பாருங்க, பின்னாடியெல்லாம் ஒவ்வொரு வரிகள்லையும் பார்த்தீங்கன்னா பெருமாள் எதை எப்படி சாதித்திருக்கிறாரோ, அதாவது உபனிஷத்து கதைகள் எப்படி இருக்கோ அதை அப்படியே ஆண்டால் இங்க சங்கேபமா காட்டுறா. எப்படி பாஷ்யக்காரர் ஸ்ரீபாஷ்யத்தினுடைய ஆரம்பத்தில் பூர்வாச்சாரியாக சங்கிக்ஷிப்பு தன் மதானுசாரேன சூத்ராட்சராணி வியாக்கியாசியந்தே அப்படின்னு சொன்னார். பெரியோர்கள் இதை விஸ்தாரமாக எழுதியிருக்கிறார்கள், அதை நான் சூத்திரத்திற்கு ஒவ்வொரு சங்கேபமாக எழுதியிருக்கிறார்கள், அதை நான் ஒவ்வொரு அக்ஷரத்திற்கும் விவரணத்தை தெரிவித்து விரிவாக எழுதுகிறேன் அப்படின்னு சொன்னாரோ இல்லையா பாஷ்யக்காரர். அது மாதிரியும் ஆண்டாள் இந்த இடத்துல பல கதைகளை, இங்க உபனிஷத் கதைகளை மேற்கோள் காட்டி ஒவ்வொரு அர்த்த விசேஷத்தையும் தெளிவாக காட்டுகின்றாள். அதுவும் என் முகூர்த்தம் க்ஷணம் வாபி வாசுதேவோ ந சிந்தியதே சா ஹானிஹி தன் மகச்சித்ரம் சா பிராந்திஹி சாச்ச விக்ரியா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதுல ஒரு முகூர்த்தம் கூட பகவானை சேவிக்காம இருக்கக்கூட, என்னமோ கடைசி பர்யந்தம் சேவித்துக் கொண்டே இருக்கணும். பிரம்மசூத்திரமே இதான் சொல்றது, ஆப்ரயாநாத்து தத்ராபிஹி திருஷ்டம் அப்படின்ற பிரம்மசூத்திரத்துல வியாச பகவானே இதைத்தான் தெரிவிக்கின்றார்கள். ஆக எம்பெருமானை எப்பொழுதும் சேவித்துக் கொண்டே இருக்க வேண்டும், ஆச்சாரியன் விஷயமாக ஆச்சாரியனிடத்திலிருந்து உபதேசம் பெற வேண்டும், காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பெயர்த்து அப்படின்னா சமதமாதி குணங்கள் சொல்லப்பட்டது இந்த இடத்துல. அதே போல இங்க நாராயண பெண் பிள்ளை, நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தின்லாம் சொல்லப்பட்டிருக்கு. வேத வாக்கியத்தை அப்படியே காட்டுறா, நாராயண பரம் பிரம்ம தத்துவம் நாராயண பரா நாராயண பரோர் ஜோதிராத்மா நாராயண பரா அப்படின்ற வேத வாக்கியத்தை எல்லாத்தையும் காண்பித்து நாராயணன் அப்படின்னு சொன்னால் ஆச்சாரியர்கள் அப்படின்னு அர்த்தம், ஆச்சாரியர்களை சொல்லுவதாக அர்த்தம். ஏன்னா பீத்தக வாடை பிரானார் பிரமகுருவாகி வந்து அப்படின்னு பெரியாழ்வார் சொல்லப்பட்டபடினால, லக்ஷ்மிநாத சமாரம்பாம் அப்படின்னு காண்பித்து கொடுத்திருக்கிறபடினால முதல் ஆச்சாரியன் பெருமாள் தான். அந்த பெருமாள் தொடக்கமாக எல்லா ஆச்சாரியர்களையும் ஸ்தோத்திரம் செய்வதாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொண்டு இதோட இந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணுகிறேன். நாளை பார்க்கலாம். கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாரினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.